بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் நாம் ஒரு சஹாபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, அந்த சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய மகத்துவத்தையும் சிறப்பையும் அன்னாருக்கு வழங்கியிருந்தான் என்றால், பிறப்பதற்கு முன்பே பிறக்கும் பொழுதே முஸ்லிமாக பிறந்து பருவமடைவதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழந்த அந்த சஹாபி, பிறக்கும் பொழுதே முஸ்லிமாக பிறக்கின்றார்கள், ஆனால் இவர்கள் பருவம் அடைந்து விவரம் தெரிவதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபி, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தது, அன்னாரோடு பழகியது, அன்னாரோடு வாழ்ந்தது எல்லாமே 13 வயதுக்குள்ளாகத்தான். மிக மிக சொற்ப வயசில்தான், சிறுவனாக, சிறுவில்லை என்று சொல்வதை விட சிறுவனாக இருக்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகினார்கள், பெருமானாரோடு பேசினார்கள், பெருமானாரோடு வாழ்ந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை அறிவிப்பதில் இந்த சஹாபிக்கு 4வது இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை, அவர்கள் சொன்ன ஒவ்வொரு உபதேசத்தையும், செய்து காட்டிய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அம்சத்தையும் அப்படியே உள்ளத்தில் மனனம் செய்து பின்வரக்கூடிய உம்மத்தினருக்கு இவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தது, அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்ததில் இவர்களுக்கு 4வது இடம் கிடைக்கிறது. அதிகமாக ஹதீஸ்களை செய்த சஹாபிகளில் 4 பேரில் இவர்கள் 4வது ஆள் என்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கின்றது. அவர்கள்தான் ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சகோதரர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்து, நபிப்பட்டம் கிடைத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பிறக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் இவர்களை இப்னு அப்பாஸ் என்று அழைப்பது பிரபலம். அப்பாசுடைய மகன், அப்பாசுடைய மகன் என்ற பொருளிலே இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் என்றுதான் பெரும்பாலும் அழைக்கப்படும். ஆனால் நாம் அதே பெயரிலேயே அவர்களை சொல்வோம். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு, ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு பின்னால் மக்காவிலே பிறக்கின்றார்கள். சகோதரர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஒன்றை விட்ட சகோதரர், அதாவது தன்னுடைய சிறிய தந்தையின் மகன். அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே அபூ தாலிப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப், பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த உடனே குழந்தையா கையில ஏந்திட்டு வர்றாங்க. அப்ப ஏந்தி வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது வீட்டு வாசல்ல யார் நிக்கிறாங்கன்னா அப்பாஸ் நிக்கிறாரு. யாரே? அப்துல் முத்தலிபுடைய மகன், 3-4 வயசு அப்பாஸ் வீட்டு வாசல் நிக்கிறாரு. அப்ப அப்துல் முத்தலிப் என்ன சொல்றாங்கன்னா, இந்தா உன்னுடைய சகோதரனை முத்தமிட்டுக் கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன் முதலாக முத்தமிட்ட பாக்கியம் ஹஜரத் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் கிடைச்சதுங்கிறத ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தாப்பனார், அதாவது தன்னுடைய தாப்பனாருடைய தம்பி. அந்த அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலாவுடைய மகன் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது சின்னத்தா மகன், நபி ஸல்லல்லாஹு சின்னத்தா மகன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கின்றார்கள். இவர்களுடைய தாயுடைய பெயர் உம்முல் ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹு. உம்முல் ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹா இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் கூட அப்பாஸ் அவர்கள் ரொம்ப காலமா இஸ்லாத்தை ஏத்துக்காமே இருக்கிறாங்க. மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் கணவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. இந்த சூழ்நிலையில தான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறக்கிறாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்முல் ஃபதல் அவர்கள் தனக்கு குழந்தை பிறந்த செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. குழந்தை பிறந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே நேரா குழந்தையை பாக்குறதுக்காண்டி வர்றாங்க. வந்த உடனே பெருமானாருடைய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு குழந்தையை பார்த்த உடனும், எந்த ஒரு பிறந்த குழந்தையை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பளத்தை கொண்டு வர சொல்லி அதை தங்களுடைய வாயால என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க. தங்களுடைய வாயால அதை சோசி என்ன பண்ணுவாங்க, அதை கூழாக்கி அந்த பேரிச்சம்பளத்தை தன்னுடைய எச்சிலோடு கலந்து கூழாக்கி அந்த பிறந்த குழந்தையோட வாயில தடவுவாங்க. இது நபிசுல்லாத்தின் வளமை. அந்த அடிப்படையில இதுக்கு அரபியில தஹனீக் என்று சொல்லப்படும். இன்னைக்கும் கூட ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்மள குடும்பத்தில் உள்ள ஒரு பெரிய நல்ல மனுஷன், நல்ல தொழுகை பார்த்தான மனுஷன், நல்ல வியாபாரத்துல பேணுதலான மனுஷன், ஹராம் ஆளால் பேணுதலா அடக்கம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன், இந்த மாதிரி யாராவது பெரிய மனுஷனை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி தானிக்கு செய்யறது இன்னைக்கு சுன்னத்து. தானிக்கு என்னன்னு சொன்னா, அவர் தன்னுடைய வாயில பேரித்தம்பளத்தை சுவைத்து அந்த பேரித்தம்பளத்தை பிறந்த குழந்தையுடைய வாயில வைக்கிறது சுன்னத்து. ஹயர், அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக ஹஜ்ரத் அப்பா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த தானிக்கு செஞ்சு தந்த வாயில அந்த பேரிச்சம்பளத்தை போட்டு சுவைச்சு அந்த பேரிச்சம்பளத்தின் கூட என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வாயில வைக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் பிறந்த உடனேயே முதன் முதலாக அவருடைய வயிற்றுக்குள் சென்றது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான எச்சில் தான். அதான் அவருடைய வயிற்றுக்குள்ள முதல்ல உணவா போகுது. இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 3 வயசா இருக்கும் பொழுதே தாயோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு இங்க வந்துடுறாங்க. தன்னுடைய தாயோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு அவங்களும் மதீனாவுக்கு வந்துடுறாங்க 3 வயசா இருக்கும் பொழுது. ஆனா தந்தை மக்களே இருக்கிறாரு. யாரு? அப்பாஸ் மக்களே இருக்கிறாங்க. ஆனா தாய் உம்முல் ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹா மட்டும் குழந்தைய தூக்கிட்டு மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அன்பிற்குரிய ஒரு குழந்தையாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் வளர்கின்றார்கள். சோலை இப்படியே வளர்ந்து வளர்ந்து சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே, 5 வயசு 6 வயசா இருக்கும் பொழுதே பெருமானாரோட அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்டாச் ஆயிடுதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத் ஆயிடுறாங்கன்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாலும் சரி பக்கத்துல இப்னு அப்பாஸ் இருப்பாங்க. எங்க போனாலும் சரி இப்னு அப்பாஸ் தமிழ்ல சொல்லுவாங்களே அவன் வாழை பிடிச்சுக்கிட்டே போனான் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடவே போயிடுவாங்க. வாழ் மாதிரி பெருமானார் எங்க இருந்தாலும் சரி பக்கத்துல தான் இப்னு அப்பாஸ் இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கத்தை பெற்றார்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதற்கு இப்னு அப்பாஸ் உடைய சிறிய தாய் அதாவது உம்முல் ஃபதலுடைய தங்கச்சி மைமுனா. மைமுனா யாருன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மா. அப்ப தன்னுடைய சின்னம்மா வீட்டுல போய் இப்னு அப்பாஸ் அடிக்கடி நைட்ல போய் தங்குவாங்க. தன்னை சின்னம்மா வீட்டுல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி இரவு தங்குறது சின்ன பையன், ஒரு 7-8 வயசு பையன், சின்னம்மா வீட்டுல போய் தங்குவாங்க. அப்படி தங்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வருவாங்க. மைமுனா வீட்டுக்கு வருவாங்க. வந்த இரவுல எழுந்திருச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுவது வளமை. அந்த அடிப்படையில ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுவதுக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒது செய்யற தண்ணி ரெடியா வச்சிருக்குது. ஒது செய்யற தண்ணி ரெடியா வச்சிருக்குது. யாரா நமக்கு இந்த நேரத்துல எழுந்து யாரு தண்ணி ஒழுங்கா ரெடியா வச்சுன்னு பார்த்தா, அதற்கு இப்ப அப்பாஸ் தான் வேலை செஞ்சிருக்காங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, ஓடி போய் தண்ணி கொண்டு போய் ரெடியா வச்சிருக்கு ரசூலா ஒது செய்யறதுக்காண்டி. ஒது செஞ்சு முடிச்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டின உடனே இவங்களை என்ன பண்ணுவாங்க, தக்பீர் அடி நின்றுப்பாங்க பின்னாடியே. ரசூலுல்லா தொழுதா பின்னாடி போய் தொழுகிறது, ரசூலுல்லா எங்கேயா பிரயாணத்துல போறாங்க பின்னாடி ஒட்டகத்து மலை இவங்களும் ஏறிக்கிறது, ரசூலா எங்கேயா போனா கையை பிடிச்சிட்டு இவங்களும் போயிருது. அப்ப எந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாயிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாலும் கூட இப்னு அப்பாஸ் இருப்பாங்க என்ற அளவுக்கு பெருமானாரோட ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அப்படி ஒரு நாள் பெருமானாருக்கு பின்னாடி தொழுதுட்டு இருக்கும்பொழுது இரவு நேரம் தஹஜ்ஜுத் தொழுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்னு அப்பாஸ் என்ன பண்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இடது பக்கமா பிரிக்காரு தக்பீர் கட்டிக்கிட்டு. இப்போ அவர் ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிடுறாங்க, இவங்க பின்னாடி தக்பீர் கட்டிக்கிட்டு இடது பக்கமா பின்னாரு சின்ன பிள்ளை. பொதுவா வளமை என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேர் ஜமாத்தா தொழுதா இமாமினுடைய வலது பக்கம் தான் முக்ததி நிக்கணும். தொழுற முசல்லி என்ன பண்ணணும்னு சொன்னா, இமாமா நிக்கிறாருன்னு சொன்னா ஒருத்தர் அவருடைய வலது பக்கம் தான் முசல்லி நிக்கணும். ரெண்டு பேரா தொழுதா இதான் நடைமுறை. அப்படி ரெண்டு பேரா தொழுதுட்டு இருக்கிறோம், ஒருத்தர் இமாமா நிக்கிறாரு அவருக்கு வலது பக்கத்துல இன்னொருத்தர் முசலியா நின்றார் அப்படின்னு சொன்னா தொழுகை ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச பிறகு பார்த்தா இன்னொருத்தர் சேர்ந்துகிட்டாரு. ஆரம்பிச்ச பிறகு ஒரு ரகாத் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொருத்தர் சேர்ந்தா என்ன பண்ணணும்? ஒண்ணு, இந்த முசல்லி என்ன பண்ணணும்? தொழுகையில் இருந்துகிட்டே ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி வந்துடணும். என்ன பண்ணிடணும்? ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடணும். இல்லைன்னு சொன்னா இமாமு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடணும். எப்போ தொழுகை விட்டுட்டு இல்ல, அடிப்படையில் இப்படி அப்பாஸ் என்ன பண்ணாங்க? மார்க்கம் தெரியாது, சின்ன பிள்ளை, ஏழு வயசு பிள்ளை, மார்க்கம் தெரியாம என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட இடது பக்கம் போய் நின்றுட்டாங்க. எங்க நிக்கணும்? வலது பக்கம் நிக்கணும். ஆனா தெரியாம இடது பக்கம் போய் நின்றுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தொழுகை நின்றுகிட்டு ஹதரத் இப்னு அப்பாஸுடைய காலை பிடிச்சாங்க. இப்னு அப்பாஸுடைய இப்படி கையை கையை பின்னாடி விட்டு காலை பிடிச்சாங்க. காலை பிடிச்சி இப்படி இழுத்து இங்க கூட நிறுத்த வச்சாங்க. இங்க கூட நிறுத்தி வச்சாங்க. நிறுத்தி வச்சா இப்னு அப்பாஸ் என்ன பண்ணாங்க? ரெண்டு ரகாத் தொழுதாங்க. தொழுது கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா அடுத்த ரெண்டரை காலத்து ரசூலா தங்கிருக்கிற போது இப்படி பாச காணும். ரசூலா பார்த்தா சரி சின்ன பிள்ளை கால் வலிக்குது போல தெரியுது, போய் படுத்துறா போல நினைச்சிட்டு நபி சாலத்தை அவங்களா தொழு வச்சாங்க. தொழு வச்சு முடிச்ச பிறகு பாக்குறாங்க, இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி பின்னாடி நிக்கிறாங்க. பின்னாடி தொழுது நிற்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன இப்னு அப்பாஸ், ஏன் என் பக்கத்துல நிக்க வச்ச நீங்க பின்னாடி போனீங்க? என் பக்கத்துல நிக்க வச்ச ஏன் பின்னாடி போனீங்க அப்படின்ற உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க சாதாரண ஆளா தான் உங்க பக்கத்துல நின்றலாம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு இணையா நிக்கிறது எனக்கு மனசு இடம் கொடுக்கல, அதனால உங்க பின்னாடி நின்றுகிட்டேன். உங்களுக்கு இணையா நிக்கிறதுக்கு, உங்களுக்கு பக்கத்துல, உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு சமமா நிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுக்கல, அதனால உங்க பின்னாடி நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதாவது எவ்வளவுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பழகினா கூட பெருமானார் மேல அந்த மரியாதை, அந்த இஸ்ஸத்து, அந்த கண்ணியம் கொஞ்சம் குறையாத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்ன பண்றாங்க இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்னு அப்பாஸுடைய அந்த மரியாதையும் இஸ்ஸத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்காண்டி ரொம்ப துவா செய்றாங்க. அல்லாஹும்ம ஆத்தியில் ஹிக்மத்த, யா அல்லாஹ், இந்த சின்ன புள்ள, ஏழு வயசு புள்ள, இவ்வளவு அழகா இவ்வளவு அறிவோடு பேசுது, யா அல்லாஹ், இதன் அறிவை நீ வளர்ப்பாயாக. அல்லாஹும்ம ஆத்தியில் ஹிக்மத்த, யா அல்லாஹ், இவருக்கு அதிகமாக அறிவை கொடுப்பாயாக. வழங்குவாயாக சகோதரர்களே, பெருமான செய்யக்கூடிய ஒரு துவா, மன மகிழ்ந்து செய்யக்கூடிய ஒரு துவா எப்படிப்பட்ட ஒரு சிறந்த விளைவை, பின்விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, பின்னால சகோதரர்களே, அதற்கு அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலானோ அவர்களை போன்ற ஒரு சிறந்த மார்க் அறிஞர் இந்த உம்மத்திலே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க் ஞானத்தை தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அவங்கள மாதிரி சிறந்த மார்க் அறிஞர் இந்த உம்மத்திலே கிடையாது. ஹதரத் இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைபர் ஹாதிகள் உம்மா, இந்த உம்மத்தினுடைய தலை சிறந்த மார்க் அறிஞர் போட்டிருந்தாங்க. யார? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத் ஆகும் பொழுது இப்னு அப்பாஸுக்கு 13 வயசு. பெருமானார் வஃபாத் ஆகும் பொழுது இப்னு அப்பாஸுக்கு 13 வயசு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹிப்ரு ஹாதிகள் உம்மா, இந்த உம்மத்தினுடைய தலை சிறந்த ஆலிம் என்று வர்ணிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப எத்தனை வயசுல வர்ணிச்சிருப்பாங்க? 13 வயசுக்கு முன்னாடி, 13 வயசுக்கு முன்னாடி. அப்ப அந்த சின்ன வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பக்தி வச்சிருந்தாங்க, மரியாதை வச்சிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாக நபிசல்லாத்திலே வளமை என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களோட உட்காந்துருக்கும் பொழுது அப்படியே சஹாபாக்கள் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே கூணி குறுகி போய் உட்கார்றது, ரசூலா அப்படியே நல்லா நாலடி உயரத்தை மெத்த போட்டு அதுல காலை நீட்டிக்கிட்டு கை அமக்கு ரெண்டு பேர், கால அமக்கு ரெண்டு பேரு, அப்படி தலைவாரி சாஞ்சிக்கிட்டு இப்படி உட்கார்றது ரசூலுல்லாஹி வளமை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அப்படியே வட்டமா உட்காருவாங்க, கூட்டமா கூட சேர்ந்து உட்காருவாங்க. யாராவது புது ஆள் வந்தாருன்னு சொன்னா ரசூலுல்லா யாரு, சஹாபி யாரும் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, சாதி யாரு, வித்தியாசம் தெரியாது. இன்னைக்கு நாம உட்காறோம், இப்போ ஒரு முஸல்லால, ஒரு முஹல்லால உள்ள ஒரு 10-15 முஸ்லிம்கள் உட்கார்ந்துருக்காங்க, அந்த முஹல்லாவுடைய இமாமும் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த இமாம் யாரும் தெரியுமா தெரியாதா மக்களுக்கு? தெரியுமா தெரியாதாங்க? ஒருத்தர் புதுசா வர்றாரு, புதுசா வர்றாரு, ஒருத்தர் ஓரமா உட்கார்ந்துருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் இமாம் சாப், நாய் இமாம் இல்லங்க அவருங்க, அப்படி இன்னைக்கு நடந்திருக்குதா? இமாம் சாப் யாரு பழிச்சுன்னு தெரியும், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல புதுசா ஒருத்தர் சபைக்கு வர்றாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு சஹாபாக்கள் யாருன்னு வித்தியாசம் தெரியாது. அப்ப என்னங்க காரணம், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம முஹல்லால 15 பேர் 20 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னா 15 பேரும் தாடி இல்லாம இருப்பாங்க, இமாம் மட்டும் தாடியோட இருப்பாரு. அதனால வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தாடி வைத்திருப்பார்களோ அதே அளவுக்கு சஹாபாக்கள் தாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தலப்பா கட்டிருப்பாங்களோ அதே அளவுக்கு சஹாபாக்கள் தலப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஆடை அணிவார்களோ அதே மாதிரி ஆடை சஹாபாக்கள். அப்ப என்ன ஆகாது, வித்தியாசமே தெரியாது. யார் சஹாபி யார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வித்தியாசமே தெரியாது. எத்தனை நேரங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல உட்காந்துக்கிறாங்க, அப்ப ஒரு காட்டறிவி வராரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கிறதுக்காண்டி உள்ள வந்து, மன் முஹம்மது ஃபீக்கும், மன் முஹம்மது ஃபீக்கும், உங்களை முகமது யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை முகமது யாரு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரை சொல்லி என்ன பண்ணாரு, யார் யாருன்னு கேட்டாரு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு சஹாபி யாருன்னு அவர் தெரியல. அப்பதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த உட்காந்துருக்காங்க பாரு அவங்க தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணாரு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபா செஞ்சாரு, இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. சோர்ல இங்க இடையில உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நம்ம அந்த சஹாபாக்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அடிக்கடி சொல்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஞ்சன்களிலேயே மோசமான கஞ்சன் யார் என்றால், என்னுடைய பெயரை கேட்டும் யார் சலவாத் சொல்லவில்லை அவன்தான். நமக்கு அந்த சபையில கலந்துகிற பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அதிகமா கேட்கிறோம், ஒவ்வொரு தடவை கேட்கும் சகோதரர்களே சலைக்காம சலவாத் சொல்லுங்க. அப்படி நம்ம சலைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, கஞ்சர்களே மோசமான கஞ்சங்கிறாங்க, அந்த பேர் நமக்கு தேவையா? அதனால தயவு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கும்போது உடனே சலவா சொல்லுங்க. கயர் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே யார் உங்கல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சஹாபாக்கள் காட்டுறாங்க, இவர் தான் எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் வந்து உடனே ரசூலுல்லாஹி முசாஃபா செய்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்காண்டி சொல்றான் சகோதரர்களே, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சஹாபாக்கள் சொல்லி வித்தியாசம் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் சபையில உட்கார்ந்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய பொதுவான வழமை என்னன்னு சொன்னா, எந்த ஒரு பொருள் உதாரணமா சபையில உட்கார்ந்துருக்கும் பொழுது பொருள் உதாரணம் நம்ம டீ கொடுத்துட்டு வருவோம், அப்ப டீ கொடுத்தா என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட அந்த சுண்ணத்து அந்த நடைமுறை பெருமானாருடைய கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறதும் கிடையாது, அது செய்யற நடைமுறைப்படுத்துறதும் கிடையாது, எங்க இருந்தா கடைசியில ஆரம்பிச்சுடுவோம் அப்படியே, இல்ல நடுவில் கொடுக்கல ஆரம்பிக்கிறது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னு சொன்னா, சபையினுடைய வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க, சபையினுடைய வலது பக்கத்திலிருந்து எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாங்க. உதாரணமா ஒரு அபிப்பிராயம் கேட்கிறோம், உங்க அபிப்பிராயம் என்னங்க, உங்க அபிப்பிராயம் என்னங்க, உங்க அபிப்பிராயம் இப்படிதான் பண்ணுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள், இது பெருமானாருடைய நடைமுறை. அந்த அடிப்படையில வலது பக்கம் பாக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பையில பால் கொண்டு வைக்கப்படுது, அன்பளிப்பா பால் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமை என்ன அப்படின்னு சொன்னா, எந்த அன்பளிப்பா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வயிறு குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அப்படிங்க மாட்டாங்க, ஒரு முடக்கு அவங்க குடிச்சிட்டு உடனே சஹாபாக்கள் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும் பொழுது வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உறுத்தல் என்னன்னு சொன்னா, வலது பக்கம் யார் உட்காந்துருக்காங்க, ஹதரத் இப்னு அப்பாஸ் உட்காந்துருக்காங்க, எத்தனை வயசு, 8 வயசு 10 வயசு பையன் உட்காந்துருக்காங்க. அவருக்கு பக்கத்துல பார்த்தா ஹதரத் இப்னு உமர் உட்காந்துருக்காங்க, அவருக்கு ஒரு 10-12 வயசு, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு பெரிய சஹாபி பார்த்தா இடது பக்கம் உட்காந்துருக்காங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பெரிய சஹாபி இடது பக்கம் உட்காந்துருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஒரு ஆசை வருது, பெரியவங்களா இருக்கிற போது பெரிய பெரிய சஹாபாக்களா இருக்கும் போது அவங்கள விட சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா, சின்ன பிள்ளைங்க கொடுக்குறதா அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா நடைமுறை என்ன, சபை ஒழுக்கம் என்ன, வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிற சபை ஒழுக்கம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, சபை ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும், அதே நேரத்துல பெரியவர்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, இப்னு அப்பாஸ் கேக்குறாங்க, இப்னு அப்பாஸ் பால் முறப்படி உன்கிட்ட தான் ஆரம்பிக்கணும், முறப்படி உரிமை யாருக்கு தான், உனக்கு தான். ஆனா பெரிய பெரிய சகாபாக்கள் இடது பக்கம் உட்காந்துருக்காங்க, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருக்காங்க, ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உட்கார்ந்திருக்காங்க, ஹதரத் சாத் இப்னு உபாதா உட்கார்ந்திருக்காங்க, ஹதரத் மாத் இப்னு ஜபல் உட்கார்ந்திருக்காங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் கூட இடது பக்கம் உட்கார்ந்திருக்காங்க. அதனால நீ சரின்னு சொன்னா சொல்லு, அவங்களுக்கு கொடுத்துறேன் பாலை, பெரியவங்களுக்கு தான் மரியாதை செய்யணும், அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஹதரத் இப்னு அப்பாஸ் கேட்கறாங்க, யார சொல்லலா, நான் சரின்னு சொல்லாட்டா, நான் சரின்னு சொல்லாட்டா, நான் அனுமதி கொடுக்காட்டா, ரசூலுல்லாஹ் இல்லப்பா உன்னுடைய உரிமை அது, வலது பக்கத்துல ஆரம்பிக்கணும் போது நீ வலது பக்கத்துல உன்னுடைய உரிமை, நான் உன்னோட உரிமையை விட்டு தரும்படி கேட்கிறேன் அப்படின்ற உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, யார சொல்லலா, இந்த விஷயத்தை என்னுடைய உரிமை நான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை, ஏன்னு சொன்னா இந்த பாலுக்காக இல்ல, நீங்க வாய் வச்சு குடிச்சிங்க பாருங்க அந்த எச்சிலுடைய பரக்கத்து எனக்கு வேணும், நீங்க வாய் வச்சு குடிச்ச பரக்கத்து எனக்கு வேண்டும், அந்த எச்சிலுடைய வரக்கத்தை நான் எவ்வளவு பேர் சஹாபியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு விட்டு கொடுக்க தயாரா இல்ல, அதனால கொடுங்க நான் தான் குடிப்பேன்னு சொல்லி வாங்கி அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு குடிக்கிறா குடிக்கிறாங்க. பெருமானார் பாஸ் சிரிக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு அந்த எந்த அளவுக்கு ஞானம், எந்த அளவுக்கு பெருமானாரோட அட்டாச்மெண்ட், பெருமானாருடைய அந்த எச்சில் பட்டதை தனக்கு பெரிய பறக்கத்தாகவோ அது தன்னுடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் வழிவகுக்குங்கிறதையும் எவ்வளவு நிதர்சனமா இந்த குழந்தை புரிஞ்சிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோதரே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூடவே வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு இப்னு அப்பாஸ் வர்றாங்க. வந்தா அவர் ஒரு வித்தியாசமான ஆள் இருக்கிறாங்க. பெருமானாருக்கு பக்கத்துல ஒரு வித்தியாசமான ஆள் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இப்னு அப்பாஸ் பாக்குறாங்க, யாருடா இது, இவ்வளவு நாள் வராத ஆளா இருக்கிறாரு, இவ்வளவு நாள் ஆள் வந்தது இல்லையே, ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கிறாருன்னு சொல்லி கிட்ட போய் பாக்குறாரு. இன்னும் வித்தியாசமா தெரியுது. சரி, யாரும் நம்ம எது கேட்பானே, எல்லாம் பெரியவங்களா உட்காந்துக்கிறாங்க, நம்ம சின்ன பிள்ளை ஏன் வந்து கேட்பானே யாருன்னு சொல்லி தம்முன்னு வந்துடுறாங்க. வந்து நேர தன்னுடைய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, இப்னு அப்பாஸ், தந்தையை நான் ரசூலுல்லாஹி சபைக்கு போயிருந்தேன், அங்க ஒரு வித்தியாசமான ஆள் உட்காந்துருக்காரு ரசூலுக்கு பக்கத்துல, ஒரு வித்தியாசமான ஆள் உட்கார்ந்து அவர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் ஆச்சரியமா இருந்து நபிசல்லாத்து பக்கத்துல நேத்து உட்கார்ந்து அதே உட்கார்ந்து மறுபடியும் அத்தாடவி சொல்றாரு அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்பாஸ் என்ன பண்றாங்க, நேர ரசூலுல்லாஹி வந்துறாங்க, நேர நபிசல்லாத்துல வந்துறாங்க. வந்து யார சொல்லலாம், என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு இப்படி சகோதரர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு மத்தியிலும் நல்ல முஹப்பத்தோடும் நல்ல அன்போடும் நல்ல அறிவு திறனோடும் பேசினா ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நச்சு நச்சு வந்துவிடும். அந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை, அவ்வளவு அழகான வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை, அப்படி ஞானத்தோடு கூடிய வார்த்தை, இதெல்லாம் பார்த்து சஹாபாக்களே ஆச்சரியப்படுறாங்க. ஹய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருந்தவரை பருவம் அடையாததுனால, எல்லாத்துக்கும் மேல சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வாரி வழங்கிட்டாங்கன்னா, ஞானத்தையும் அறிவையும் குர்ஆனுடைய தஃப்ஸீரையும் சகோதரர்களே வாரி வழங்கிட்டான் ரப்பல் ஆலமீன். குர்ஆனுடைய தஃப்ஸீரை வாரி வழங்கிட்டான் அல்லாஹ். இன்னைக்கும் சகோதரர்களே, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதா எந்த இமாமா இருந்தாலும் சரி, ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொன்னாலும் சரி, ஹதரத் இப்னு அப்பாஸ் உடைய கருத்து என்னன்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு தஃப்ஸீர்கள்லயே நிறைய ஆயிரக்கணக்கான தஃப்ஸீர் இருக்குது, குர்ஆன் தஃப்ஸீர். அதுல இப்னு கஸீர் என்று சொல்லக்கூடிய தஃப்ஸீர் மிக பிரபலமான தஃப்ஸீர், கேள்விப்பட்டிருப்போம். தஃப்ஸீர் இப்னு கஸீர் சொல்லக்கூடிய தஃப்ஸீர் இருக்குது, ரொம்ப பிரபலமான தஃப்ஸீர் மட்டுமல்ல, எல்லா உலகத்தில எல்லா அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தஃப்ஸீர், ரொம்ப நல்ல தஃப்ஸீர் இது அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்பட்ட தஃப்ஸீர். அந்த தஃப்ஸீருக்கு ஏன் அவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுதும் அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை அதுல கோட் பண்ணுவாரு. பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சமுதாயத்துல எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்கான்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை ஒருத்தர் கோட் பண்ணி குறிப்பிட்டு தஃப்ஸீர் எழுதுறாருங்கிறதுக்காண்டி அந்த தஃப்ஸீர் இன்று சமுதாயத்துல ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட மக்பூலான தஃப்ஸீர் ஆயிடுச்சு. சகோதரர்களே, அந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் வாரி வழங்கியிருந்தா ஞானத்தை. இப்படியே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 13 வயசு 14 வயசுல நல்ல அறிவு ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவரை அவங்களை விட மாட்டாங்க. அவங்க அசஞ்சா உடனே குறிச்சு வச்சுப்பாங்க, அவங்க நிமிந்தா உடனே குறிச்சு வச்சுப்பாங்க, அவங்க பேசுறத உன்னிப்பா கவனிப்பாங்க. பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கு எப்படி அசையுது, கண்ணு எப்படி அசையுது, அவங்களுடைய முக பாவனை எப்படி ஏற்படுது, இதெல்லாம் உன்னிப்பா கவனித்து கவனித்து கவனித்து சகோதரர்களே, இன்னைக்கு சொல்றோம் பெரிய கம்ப்யூட்டர் மூலம் சொல்லி அந்த கம்ப்யூட்டர் மூலம் எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஞாபக சக்தியை கொடுத்திருந்தா, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்சாங்க, மனனம் செஞ்சு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செஞ்சு அறிவிச்சாங்க. இன்னைக்கு நாம ஒரு ரெண்டு வரி துஆ மனப்பாடம் பண்றதுக்குள்ள நாம படுற பாடு அல்லாஹ் அக்பர். ஒரு ரெண்டு வரி துவா அல்ல ரெண்டு வரி ஆயத்து அது அரபியில மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னா நம்ம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனம் செஞ்சு வச்சிருந்தாங்க உள்ளத்துல. ஹேர் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அறிவையும் மனசக்தியும் ஞானத்தையும் கொடுத்திருந்தான். சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானாருடைய சஹாபாக்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. மூத்த சஹாபா இவங்க சஹாபிதான், மூத்த சஹாபாக்களுக்கு நல்ல அறிவு ஞானம் உள்ள சஹாபாக்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஒருமுறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதற்கு இப்ப அப்பா ஸ்ரதியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போனேன், ரசூலுல்லாஹி ஒரு ஹதீஸை கேட்பதற்காக, எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு மூத்த சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அங்க வீடு சாத்தி இருந்துச்சு. அவங்க பகல்ல லோகருக்கு முன்னால் கைலுலா தூக்கம் என்று சொல்லக்கூடிய சுண்ணத்தான தூக்கம் தூங்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், அவங்களோட வீட்டு திண்ணிலே நானும் தலையை கைக்க வச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அந்த நேரத்தில் காற்று வீசுது, புழுதி எல்லாம் என் மேல, காற்று வீசுது, புழுதி எல்லாம் என் மேல, அழுக்கெல்லாம் என் மேல. இந்த நேரம் அப்படியே படுத்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு லோகர் துளைக்க வேண்டி அந்த சஹாபி வீட்டை கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. நான் படுத்திருந்ததை பார்த்தாங்க, நான் படுத்திருந்ததை பார்த்தாங்க. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், பெருமானாருடைய சச்சா மகனா இது, பெரிய பெருமானாருடைய சின்னத்தா மகனா இது, என்ன நீங்க படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அல்லா ஒரு சீர்த்த இளைய பாத்திக்க நீங்க சொல்லி அனுப்பின நானே வந்திருப்பேன், என்ன விஷயம் சொல்லுங்க. இப்ப நான் பாச சின்ன பிள்ளை, அவங்க வயது மூத்த சாவி, அவங்க சொல்றாங்க நீங்க சொல்லி அனுப்பின நானே வந்திருப்பேன், இந்த நேரமே நீங்க படுத்து கிடக்குறீங்க, என்ன விஷயம் கேட்ட உடனே அதற்கு இப்ப அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல நான் உங்கள்ட்ட ஒரு ஹதீஸ் கேட்க வந்தேன், ஹதீஸ் கேட்க வந்தேன். எப்பவுமே அறிவு உள்ளவர்களை தேடித்தான் அறிவு தேட்டம் உள்ளவர்கள் செல்ல வேண்டும். அறிவு தேட்டம் உள்ளவர்கள் அறிவு உள்ளவர்களை தேடித்தான் செல்ல வேண்டுமே தவிர, அறிவு உள்ளவர்கள் அறிவு தேட்டம் உள்ளவர்கள் தேடி வரக்கூடாது. சொல்லிட்டு உதாரணம் சொல்றாங்க, தாகித்தவர்கள் தான் கிணற்றை நோக்கி செல்ல வேண்டும், தாகித்தவர்கள் தாகம் எடுத்தவர்கள் தான் கிணற்றை நோக்கி செல்ல வேண்டும், கிணறாகிறது தாகித்தவர்களை நோக்கி வராது. அதனால எனக்குதான் இப்ப அறிவு தாகம், நீங்க அறிவு உள்ள கிணறு, அந்த கிணறு தேடி நான் வந்தேன் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க. அந்த ஹதீஸை கேட்டுட்டு வராங்க. அதற்கு பிறகு சகோதரர்களே, ஹஜ்ரத் ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, மிக பிரபலமான சஹாபி கேள்விப்பட்டிருப்போம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை மனனம் செய்த மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞரான சஹாபி ஹஜ்ரத் ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு. ஜெயித் இப்னு சாபித் சந்திக்கிறதுக்காண்டி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் போறாங்க. அவங்கள்ட்ட சில ஹதீஸ்களை கேட்டுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஹஜ்ரத் ஜெயித் இப்னு சாபித் வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்பின உடனே தான் ஏறி வந்த ஒட்டகத்தை எங்களுடைய அறிஞர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய மார்க்க அறிஞர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நீங்க தான் ஒட்டகத்து மேல ஏறி வரணும், நான் தான் ஒட்டகத்தை கையில பிடிச்சிட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவரை செய்து பண்ண சாபித்து என்ன பண்றாங்க, உங்க கையை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் உங்க கையை காட்டுங்கன்றாங்க, சின்ன வயசு கையை காட்டுங்கன்றாங்க. இப்னு அப்பாஸ் கையை காட்டின உடனே டக்குனு கூட கையை முத்தமிட்டுறாங்க. குடும்பத்தினருக்கு நாங்க இப்படித்தான் மரியாதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். ரெண்டு பேர் போட்டி, ஒருத்தர மரியாதை செய்யறதுல ஒருத்தர் ஒருத்தர் கண்ணியப்படுத்துறதுல அவ்வளவு போட்டி போட்டாங்க. இப்படி சஹாபாக்களுக்கு மரியாதை செய்து அதற்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாலொரு மேனையும் பொருந்து பொழுது வண்ணமாக தங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. இந்த நிலையில சகோதரர்களே, ஹதரத் ரசூல் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது. ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 17 வயசு. 17 வயசுல உமர் என்ன பண்ணுவாங்களா, ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு ஆலோசனை பண்ணணும்னு சொன்னா, முக்கியமான விஷயத்துக்கு ஆலோசனை பண்ணணும்னு சொன்னா எல்லா முக்கியமான பெரிய பெரிய சகாபாக்களை அப்புறம் கூப்பிடுவாங்க. ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூப்பிடுவாங்க, ஹதரத் காப் இப்னு மாலிக் கூப்பிடுவாங்க, ஹதரத் சாத் இப்னு உபாதா கூப்பிடுவாங்க. இப்படி பெரிய பெரிய சஹாபாக்கள் அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் என்ன பண்ணுவாங்க, ஆலோசனைக்கு கூப்பிடும் பொழுது அதுல இப்னு அப்பாஸையும் கூப்பிடுங்க அப்படின்னுவாங்களாம். இப்னு அப்பாஸ் எத்தனை வயசுங்க, 17 வயசு இப்னு அப்பாஸ் அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு வாங்கலாம். அந்த அளவுக்கு மார்க்க ஞானத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆலோசனை சொல்வதிலே அதற்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வாயை திறந்து உமருடைய சபையில பேச ஆரம்பிச்சாங்கன்னா மற்ற சஹாபாக்கள் அப்படி அமைதியாயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருந்தான், இஸ்ஸத்தை கொடுத்திருந்தான். காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த மரியாதை, பெருமானார் மீது வைத்திருந்த முஹப்பத், பெருமானார நெருங்கியே வாழ்ந்துகிட்டு இருந்தனால ஏற்பட்ட அந்த பிரியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்தில் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்தான். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணமாகும் பொழுது தன்னுடைய மகன் இப்னு அப்பாஸை கூப்பிட்டாங்களாம். அப்பாஸ் மரணமாகும் பொழுது தன்னுடைய மகன் இப்னு அப்பாஸை கூப்பிட்டு சொன்னாங்களாம், மகனே உனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அறிவை கொடுத்துருக்கான், நிறைய அறிவை கொடுத்துருக்கான். உமர் உனக்கு பெரிய மரியாதை செய்யறாரு, அமீர் முஃமினின் உமர் இருக்கிறாங்களே உனக்கு பெரிய கண்ணியப்படுத்துறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியில உன்னையும் கூப்பிட்டு ஓ அபிப்பிராயம் கேட்கறாங்க, எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. ஆனா அதே நேரத்துல நான் மரணம் அடைய போறேன், என்னுடைய மூன்று வசியத்தை நீ கடைபிடிச்சுக்க. இந்த கண்ணியம் ஒன்று மரியாதை உனக்கு எப்போ கிடைக்கணும்னு சொன்னா, என்னுடைய இந்த மூன்று வசியத்தை, மூன்று உபதேசத்தை நீ கைப்பிடித்துக்கொள், பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வசியம் செய்யறாங்களாம். அதற்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் மரணிக்கும் வரை என்னுடைய தந்தை செஞ்ச வசியத்தை மறக்கவே இல்லை, என்னுடைய தந்தை எனக்கு செஞ்ச வசியத்தை நான் மரணிக்கு மறக்கவே இல்லை. என்னன்னு சொன்னா, முதல்ல வசியம் சொன்னாங்க, இத்தகில்லாக எல்லா நேரங்களையும் அல்லாஹ் பயந்துக்க, எல்லா நேரங்களையும் அல்லாஹ் பயந்துக்க. தானி ஒரு அபிப்பிராயம் சொல்றதா இருந்தா, இந்த அபிப்பிராயத்தினால் அல்லாஹ் என் மீது கோபப்படுவானா அல்ல அல்லாஹ் என் மீது திருப்தி படுவானா அதை பாத்துக்க. மற்ற மக்கள் கோபப்படுறாங்க, அமீர் முஃமினின் கோபப்படுவாரு, மக்கள் திருப்தி படுவாங்க, அமீர் முஃமினின் திருப்தி அடைவாரு, இதை பத்தி யோசிக்காதே, அல்லாஹ் என் மீது திருப்தி படுவானா என்று இத்தக்கில்லாஹ எல்லா நிலையிலும் அல்லாஹை பயந்து கொள். வலா எஜ்ரி என்ன அலைக்க கதிபத்தன், உன்னை அறியாம கூட உன்னுடைய வாயில போய் வந்துட வேண்டாம். உன்னை அறியாமல் கூட, நீ மனுஷன் தான், மனிதன்கிற அடிப்படையில உன்னை அறியாம போய் வந்துடலாம், ஆனால் உன்னை அறியாமலும் கூட உன்னுடைய வாயிலிருந்து போய் வந்து விட வேண்டாம். இது முதல் வசியத். ரெண்டாவது வசியத்து என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உமர்ட்ட போய் உட்காரும் பொழுது, உமருடைய சபையில போய் உட்காரும் பொழுது, நீங்க அமீர் மூமினோட பழகுறீங்க, பொதுமக்களோட பழகுறீங்க, அப்ப பொதுமக்களுடைய நிறைய தவறுகள் உங்க கண்ணுக்கு தெரிய வரும், அவங்க நிறைய ரகசியங்கள் உங்க பார்வைக்கு தெரிய வரும். அப்ப அந்த ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அந்த அமீர் மூமின்ட்டு போட்டு கொடுத்துறாதீங்க. மகனுக்கு வசியத்து பண்றாங்க, யாருடைய ரகசியத்தையும் அமீர் மூமினுக்கு முன்னால நீங்க வெளிப்படுத்திடாதீங்க, அல்லது யாருடைய ரகசியத்தையும் துருவி துருவி ஆராயாதீங்க. நீங்க நம்மகிட்ட உள்ள நிறைய பேர்ல கெட்ட பழக்கம், அடுத்தவங்களுடைய குறைய தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அது அடுத்தவங்கள குறைய துருவி துரி, அதான் மறைவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல, நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி, பொதுவாக மனிதனுடைய இயல்பு. அதனாலதான் மனிதனுடைய இந்த பலகீனத்தை பயன்படுத்தி என்ன பண்றான், மனிதனுடைய பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பத்திரிகையில பாக்குறோம் இல்லையா, ஆந்தையார் வந்தார், கழுகார் குதித்தார், ஜனாதிபதியும் பிரதமரும் தனி அறையிலே யாரும் இல்லாமல் இருவர் மட்டும் தனிமையில சந்தித்தார்கள். அப்பொழுது ஜனாதிபதி சொன்னதை கேட்டு பிரதமருடைய முகம் சிவந்தது, கழுகார் சொன்னார். இதை பாதிக்கிறதுல எனக்கு அப்படியே ஆனந்தம், ஆனா பைத்தியக்காரா, ஜனாதிபதியும் பிரதமரும் தனி அறையில யாரும் பார்க்காம சந்திச்சுதான் சொல்றான். அப்ப ஜனாதிபதி சொன்னதை கேட்டு பிரதமர் முகம் சிவந்தது, யார் பார்த்தா? இது யோசிக்கிறது இல்ல, ஜனாதிபதியும் பிரதமரும் தனியா செஞ்சு பேசினாங்க, ஒரு நாளுக்கு இப்படி பேசினார், இப்படி சொன்னதுக்கு அவர் இப்படி ரியாக்ஷன் காட்டினார், இப்படி ரியாக்ஷன் இப்படி சொன்னார். அப்ப தனக்கு தெரியாத மறைவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல இந்த மனிதனுக்கு ஒரு அலாதி இன்பம். அப்ப அதனால என்ன பண்ணுவான், அடுத்தவங்களுடைய யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா அவன் மறைக்கணும்னு நினைச்சாலும் விட மாட்டான், துருவி துருவி கேப்பான், அது எப்படிப்பா, இல்ல அதுல அதை விடுங்கலங்க, எதுக்குங்க, இல்ல அதை விட்டுருவான், அப்ப விட்டுருவான், இவர் உஷாரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு லைட்டா போட்டு வாங்குறது, அப்படி ஏமாந்துக்கு மாதிரி வாய்த்து சொல்லிட மாட்டானா? அப்ப இந்த மாதிரி அடுத்தவருடைய குறைய துருவி துறை ஆராயிருக்கு பாருங்க, இது மோசமான கெட்ட பழக்கம். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா தஃஸ்தீஸன் லஹு சிர்ரன், யாருடைய ரகசியத்தை துருவி துருவி ஆராயாத, யாருடைய ரகசியத்தை துருவி துறை ஆராயாத, தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போற, அடுத்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போற. ஆனா ஒவ்வொருத்தரும் மனிதன் இயல்பு என்ன சொன்னா, அவனுக்கு ஆசை அடுத்தவன் ரகசியம் போல தனக்கு தெரியணும், தார் ரகசியம் யாரும் தெரிஞ்சக்கூடாது, அடுத்த ரகசியம் போல தனக்கு தெரியணும், அவன் என்ன வியாபாரம் பண்றான், மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு நஷ்டம் வருது, எத்தனை மனைவி எத்தனை புள்ள, எல்லாம் இவனும் தெரிஞ்சுக்கணும். ஆனா தன்னை பத்தி எந்த வரும் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது. யாராவது எப்படிங்க வியாபாரம் இருக்குது, ஏதோ பரவாயில்ல ஓடுது, இது செலவாயிடுதானே, அல்ஹம்துலில்லாஹ் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறங்க, அது 20,000 ரூபாய் செலவாயிடுதுங்க, இது 30,000 ரூபாய் பேங்க்ல போட்டு வைக்கிறேங்க, அது 30,000 ரூபாய் 10,000 ரூபாய் என் பேர்ல, 10,000 ரூபாய் மனைவி பேர்ல, 10,000 ரூபாய் புள்ள பேர்ல போட்டு வைக்கிறேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது, இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது, அந்த பேங்க சேர்ந்த அமௌண்ட் வச்சு இந்த சொத்து வாங்கினேன், இது அப்புறம் யாராவது சொல்லுவானா? அப்ப தன்னுடைய ரகசியம் யாருக்கும் தெரிஞ்சக்கூடாது, அடுத்த ரகசியம் எல்லாம் தனக்கு தெரியணும். அதான் அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு மகனுக்கு சொல்றாங்க, லா தஃப்திஷன் லஹு சிர்ரன், யாருடைய ரகசியத்தையும் துருவி துருவி ஆராயாத, துருவி துருவி கேட்காத. மூணாவதா சொன்னாங்க, நீ அமீர் முஃமினின் சபையில போய் உட்காரும் பொழுது யாரை பத்தி புறம் பேசிடாத. அவரா, அவர் இப்படிதாங்க ஆளு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் செஞ்சிட்டு இருப்பாரு. யாரை பத்தி புறம் பேசிடாத. சகோதரர்களே, மூமினுடைய தன்மை என்னவென்றால் முகத்துக்கு எதிரிலே பேசுறது. நல்லதோ கெட்டதோ குறையோ நிறையோ முகத்துக்கு எதிரில பேசணும். நீங்க செஞ்சது சரியில்லைங்க, எனக்கு பிடிக்கலங்க. நீங்க செஞ்சது அல்லாஹ்வுடைய சட்டப்படி சரியில்லை, ரசூலுல்லாஹி ஹதீஸ் படி சரியில்லை, நீ செஞ்சது மார்க்க விளக்கப்படி சரியில்லை என்று எதை பேசுவதாக இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுறதுதான் மூமினுடைய தன்மையை தவிர, சோதர பின்னாடி போய் பேசுறது மூமினுடைய தன்மை அல்ல. அது புறம் பேசுறது மூமினுடைய தன்மை அல்ல இது. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட உள்ள பெரிய குணம் என்ன அப்படின்னா, அவரு நல்ல நல்ல அறிவாளிங்க, நல்ல இடம் பொருள் ஏவல் பார்த்து நடந்துப்பாரு. இடம் பொருள் எவ்வளவு நடத்தும் முகத்துக்கு எதிர, அஜயா நீங்க எப்படிப்பட்ட ஆளா அஜயார் அப்படிங்கிறது பின்னாடி போய் அந்த ஆள் கிடக்கலாம். அப்ப இந்த மாதிரி முனாஃபிக் தானது பாருங்க, நம்மள்ட்ட நிறைய பேர் நிரம்பி போய் கிடக்குது. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, யாரை பத்தி இப்படி பேசாத, யாருடைய குறையாக அவருக்கு தெரிந்தால் அவரை போய் நேர போய் சொல்லு, இந்த பாருங்க நீங்க இந்த மாதிரி தப்பு செய்றீங்க, இது நல்லது இல்ல, அவருக்கு அட்வைஸ் பண்ணு, ஞாபகப்படுத்து, அவர் செய்யற தப்ப தப்புன்னு உணர்த்து. அதை விட்டுட்டு முதுகு பின்னாடி பேசாத. ஹதரத் அப்பாஸ் சொன்னாங்க, ஹதரத் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, என்னுடைய தந்தை செய்த இந்த உபதேசத்தை, என்னுடைய தந்தை செய்த இந்த உபதேசத்தை என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நான் மறந்ததில்லை என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் நல்ல மரியாதை இருந்துச்சு. எந்த அளவுக்கு நான் சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு, அவங்களுடைய வீடே ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு நான் வீட்டுக்கு முன்னாலே எப்ப பார்த்தாலும் மாணவர்கள் கூட நிற்குமா, எப்ப பார்த்தாலும் மாணவர்கள் கூட நிற்குமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சீடர் அல்லது ஹாதிம், அவனுடைய பணிவிடையாளர் அல்கமா ரலியல்லாஹு அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபி, அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் கூடிடும், மாணவர்கள் எல்லாம் கூடிடுவாங்க. கூடின உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வீட்டுல படுத்திருப்பாங்க, போய் எழுப்புவேன், இந்த மாதிரி உங்களை தேடி மாணவர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி. உடனே எழுந்திருப்பாங்க, ஒது செய்வாங்க, ரெண்டு அக்கா தொழுவாங்க, தொழுதுட்டு உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மாணவர் வர சொல்லுவாங்க. எப்படி வர சொல்லுவாங்களா, முதல்ல சார்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்தங்கிறது ஒரு உதாரணம். முதல்ல சொல்லுவாங்களா, குரானை பத்தியும் குரானுடைய எழுத்துக்களை பற்றியும் குரானுடைய தஜ்வீத், தஜ்வீத்னா ஓதுற முறை, வா கா ரா, இந்த மாதிரி எழுத்து உச்சரிப்பு, இந்த எழுத்து உச்சரிப்புகளை பற்றியும் யார் தெரிஞ்சுக்கணுமோ அவங்கள முதல்ல அனுப்புங்க அப்படின்னு. அந்த கூட்டம் பெருமண்ட கூட்டம் வரும், வீடு ஃபுல்லா ஆயிடும், அவங்களுக்கு ஃபுல்லா விளக்கம் கொடுப்பாங்க. எழுத்துக்களை எப்படி சொல்லணும், குரானுடைய எழுத்துக்களை எப்படி எழுதணும், குரானுடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும், தஜ்வீதுனா என்ன, தஜ்வீத் சட்டங்கள் என்ன, குரானை எந்த இடத்துல எப்படி நிறுத்தி ஓதணும், அதை பூரா கத்துக் கொடுப்பாங்களாம். கத்து கொடுத்த பிறகு சொல்லுவாங்களா, கல்லு சபீல உங்களை எஹ்வானிக்கும், அடுத்து காத்துட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சா அடுத்து போங்க. முடிஞ்சு கேட்டவொடனே சந்தேகங்கள் கேட்பாங்க, பதில் சொன்னோடனே அடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. வேற அதை பத்தி மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க, அது அனுப்புன உடனே அடுத்து கூப்பிடுவாங்களா, தஃப்ஸீர் குரானுடைய விளக்கத்தில் யாருக்கா சந்தேகம் கூப்பிடுங்க அப்படின்னு. அது ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வருவார்கள் மாணவர்கள், அவங்கள கூட உட்கார வச்சு அவங்களுக்கு குரானுடைய தஃப்ஸீர் ஏதாவது டவுட் தான் கேளுங்க, குரான் இந்த ஆயத்து எதுக்காண்டி இறங்கிச்சு, இந்த ஆயத்து எதுக்காண்டி இறங்கிச்சு, இந்த ஆயத்துடைய அர்த்தம் இது, இந்த ஆயத்துடைய பொருள் இது, இந்த ஆயத்துடைய விளக்கம் இது, இதுக்கு பூரா விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நீங்க போங்க அடுத்து உள்ளவங்களை வர சொல்லுங்க. அவங்க சொன்னா ஹலால் ஹராம பத்தி, குரான்ல சட்டங்களை பத்தி, ஃபிக்ஹ் மசாயில பத்தி, எதாவது கூடு எதாவது கூடாது சொல்லி ஃபிக்ஹ் மசாயில பத்தி கேளுங்க சொல்லுவா, வர சொல்லுங்க. உடனே அது ஒரு கூட்டம் வருமா ஃபிக்ஹ் மசாயில கேட்கறதுக்கு, அவங்க கேட்டு முடிச்சிட்டு போன உடனே ஃபராயிதுகளை பத்தி, ஃபராயிது அப்படின்னு சொன்னா வாரிசுரிமை, வாரி சொத்துரிமை, அத்தா இறந்துட்டாரு சொன்னா பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து, பையனுக்கு எவ்வளவு சொத்து, பிள்ளையுடைய பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து, சகோதரனுக்கு எவ்வளவு சொத்து, இந்த சட்டங்கள் யார் யாரெல்லாம் கேட்கறாங்க, அவங்க எல்லாம் வர சொல்லுங்க சொன்ன உடனே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வருமா, அவங்களுக்கு அதை சொல்லி அனுப்புவாங்களாம். அதற்கு பிறகு ஃபராயில முடிச்ச உடனே சொல்லுவாங்களா, ஹதீஸ்களை பத்தி அனுப்புது, ஹதீஸே டவுட் வாங்க. இப்படி சகோதரர்களே எல்லா ஞானத்தையும், எல்லா ஞானத்தையும், இந்த ஞானம் தான் அந்த ஞானம் தான் இல்ல, எல்லா விதமான ஞானத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருந்தார்கள் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி போய் பயான் பண்ணுவாங்களாம், பொதுமக்களுக்கு பயான் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், இன்னைக்கு ஹதீஸ் அப்படின்னா ஹதீஸை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க ஹதரத் இப்னு அப்பாஸ் மணிக்கணக்கில். இன்னைக்கு தஃப்ஸீர் அப்படின்னா தஃப்ஸீரை பத்தி மட்டும்தான் மக்கள் உபதேசம் பண்ணுவாங்க. அவங்களுடைய உபதேசங்களிலே அதிகமாக மக்களுடைய பாவங்களை பத்தி பயான் பண்ணுவாங்களாம், மக்களுடைய பாவங்களை பத்தி அவங்க சொல்லுவாங்களா, பாவம் செய்வது பாவம், பாவம் செய்வது அத்தம்பு தம்புன், பாவம் செய்வது என்பது பாவம். ஆனால் அந்த பாவம் செஞ்ச பிறகு, அந்த பாவம் செஞ்ச பிறகு பாவம் செஞ்சிட்டோங்கிற உணர்வே இல்லாம இருக்கலாம் பாருங்க, அது அதை விட பெரிய பாவம். பாவம் செய்யறது ஒரு பாவம், ஆனா பாவம் செஞ்ச பிறகு நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்காண்டி அல்லாஹ் என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியலையே, என்ற உணர்வே இல்லாமல் எந்த பாவி சிரித்துக் கொண்டிருக்கிறானோ அது அதை விட பெரிய பாவம். அதே மாதிரி தான் செய்த பாவத்தினுடைய வெற்றியை நினைத்து சந்தோஷப்படுபவன், பாவம் செய்வது ஒரு பாவம், அந்த பாவத்தினுடைய வெற்றியை நினைத்து சந்தோஷப்படுவது அதை விட பெரிய பாவம். எப்படி உதாரணமா, எப்படி ஒருத்தர் வட்டிக்கு வாங்கிட்டாரு, வட்டிக்கு வாங்கினது என்னதுங்க, ஹலால் தானே, ஹராம், தூக்கம் சில பேருக்கு அப்படியே வட்டிக்கு வாங்கறது ஹராம். அந்த ஹராம செஞ்சுட்டு என்ன சொல்றான், அப்பாடா நம்ம மத்த வியாபாரம் பண்ணிருந்தோம் இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்க முடியுமா, ஏதோ வட்டி ஆகும் பண்ணனால மாஷா அல்லாஹ் இந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டோம். நான் மட்டும் என் தம்பியை மாதிரி ஹலாலான அரிசி கடையோ சாப்பாடு கடையோ ஹோட்டல் கடையோ வச்சிருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு முன்னேறிக்க முடியுமா, நான் அந்த நேரத்தில் வியாபாரத்தை போறா சாராய வியாபாரத்தில் முதலில் போறேன், நான் பெரிய ஆளாயிட்டேன், என் தம்பி இன்னும் அதே மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு தான் செய்த பாவத்தை நினைத்து ஒருத்தன் அதனுடைய வெற்றியை நினைத்து சந்தோஷப்படுவானே ஆனால் அது பாவத்துக்கெல்லாம் பெரிய பாவம் அது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, பாவம் செய்வது பாவம், பாவம் செய்வது பாவம், ஆனால் அந்த பாவத்தை செய்யாம விட்டுட்டமே சொல்லி வருத்தப்பட்டா அது அதோட பெரிய பாவம். அதாவது ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சிட்டாங்க, ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான், இவன் தப்பு செய்யல பாவம் செய்யல, நினைக்கிறான் நாமளும் அவன மாதிரி ஒரு சாராய கடை வச்சிருந்தா நேரம் எங்கேயோ போயிருக்கலாம், நம்ம நசீபு என்ன பண்ணோம் இப்படி இந்த கடையை வச்சு அப்படின்னு நினைச்சாண்டா அவன் பாவம் செய்வதோட பெரிய பாவம். அப்ப இப்படி அவர் இப்னு அப்பாஸ் அதிகமா பாவத்தை பற்றி மக்களுக்கு பயன் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்ல சகோதரர்களே, ஒரு நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய விளக்கம் இன்றைய நவீன அறிவியல் கூட ஒத்து வருது. குர்ஆனுடைய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவீன அறிவியலுக்கு ஒத்து வருது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நவீன அறிவியல் என்ன சொல்லப்படும் சொன்னா, இன்னைக்கு சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு, தூக்கம் வருதுங்களா, கொஞ்சம் அசந்த மாதிரி இருக்கிறீங்க, அப்படியே நோம்புடைய டயர்டா, நோம்பு திறந்தாச்சு அப்புறம் என்ன, சோலார் சிஸ்டம் ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா, சூரிய குடும்பம் அப்படின்னு சொன்னா சூரியன் நடுவில் இருக்கும், அதனை சுற்றி 9 கோள்கள் சுத்திக்கிட்டு வருவோம் அப்படின்னு அறிவியல் படிச்சிருக்கோம். இதுக்கு தான் சோலார் சிஸ்டம் பேரு. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நான் படிக்கும் போது சொன்னாங்க, சூரிய குடும்பம் என்பது சூரியன் என்பது நடுவில் இருக்கும், அதை சுற்றி 9 கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அவைகள் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கும், அந்த 9 கோள்கள் ஒன்றுதான் என்னது பூமி, அந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் ஆகும், அது சூரியனை சுற்றுவதற்கு 365 நாள் ஆகும். இதெல்லாம் நம்ம அறிவியல படித்த பாடங்கள். இந்த சோலார் சிஸ்டம் தான் மொத்த உலகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, இந்த சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் தான் மொத்த உலகமே அப்படின்னு சொல்லி பின்னாடி வரவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இந்த சோலார் சிஸ்டம் என்பது மில்கி வேஞ்சில் ஒரு பரந்த வெளி இருக்குது, அந்த மில்கி வேயினுடைய ஒரு பார்ட் தான் சோலார் சிஸ்டம். கேள்விப்பட்டீங்களா, மில்கி வேஞ்சில் ஒரு பரந்த வெளி இருக்குது, அந்த மில்கி வேயினுடைய ஒரு பார்ட் தான் சோலார் சிஸ்டம் பின்னாடி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி என்ன பண்ண, நவீன அறிவியல் வளர வளர வளர அறிவியல் கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படுச்சு. கடைசி என்ன சொன்னா, இந்த மில்கி வே, இந்த சோலார் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல இந்த பூமி உலகம் அண்டம் சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு உருவமா இருந்துச்சு, அதுக்கு பிரைமரி நெபியூலான் பேரு, பிரைமரி நெபுலான் பேரு. அந்த பிரைமரி நெபுலால இருந்தா முதல்ல சூரியன் பிரிஞ்சிச்சு, அப்புறம் சந்திரன் பிரிஞ்சிச்சு, அப்புறம் வானம் பிரிஞ்சிச்சு, அப்புறம் பூமி பிரிஞ்சிச்சு, எல்லாமே அந்த பிரைமரி நெபுலால பிரிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சோலார் சிஸ்டத்தை பத்தியும் இந்த மில்கி வேவை பத்தியும் இந்த பிரைமரி நெபுலாவை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான், கலக்க சமாவாத்தி வல்லாரது அந்த ஆயத்துல தொடரல, அல்லாஹ்வும் வானத்தையும் பூமியும் படைத்தான்னு சொல்லிட்டு காணத்தா ரத்தக்கன், காணத்தா ரத்தக்கன், அந்த வானம் பூமி அனைத்துமே எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தது, நாம் தாம் அவற்றை தனித்தனியாக பிரித்தெடுத்தோம். அனைத்துமே ஒரு பிரைமரி நெபுலாவா இருந்துச்சு, எல்லாமே இணைஞ்சிருந்துச்சு, சூரியன் சந்திர பூமி சுக்கிர புளூட்டோ நெப்டியோன் இது எல்லாமே இருந்துச்சு, சேர்ந்து இருந்துச்சு, நாம் தாம் அவற்றை தனித்தனியா பிரித்தெடுத்தோம். இந்த ஆயத்து இன்னைக்கு நமக்கு விளங்குது. ஓ, பிரைமரி நெபுலால இருந்து அல்லாஹ் மில்கி வே எடுத்தா, அந்த மில்கி வேல இருந்து சோலார் சிஸ்டத்தை எடுத்தா, அந்த சோலார் சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட் தான் சூரியன், அதனுடைய ஒரு பார்ட் தான் சந்திரன், அதனுடைய பார்ட் தான் பூமி, இப்ப நமக்கு தெரியுது. ஆனா சகோதரர்களே, அன்னைக்கு காலத்துல ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு மகன் இப்னு உமர்ட்ட போய் சில நண்பர்கள் கேக்குறாங்க, இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம், ஒன்று சேர்ந்திருந்தது, நான் தான் அவற்றை தனித்தனியா பிரித்தெடுத்தோம் அல்லாஹ் சொல்றானே, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டாங்களாம். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, இந்த விளக்கு எனக்கு தெரியாது, இப்னு அப்பாஸ் திபிக்கலுக்கு, ஏன்னா அவங்கதான் குர்ஆன்ல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, பெரிய திறமசாலி, அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னாங்களாம். அப்ப இப்னு அப்பாஸ் கேட்டோன்னு சொன்னாங்களா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, இன்னைக்கு இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 1000 வருஷத்துக்கு பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்றிணைந்தது, நான் தான் அவற்றை தனித்தனியா பிரித்தெடுத்து நல்லா சொல்றானே, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வானமும் வானத்தில் உள்ள கோள்களும், கோள்கள் அவங்க தெரியாது, அந்த காலத்துல கோள்கள் தெரியாதுல்ல, அதனால பொதுவாக வானமும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் மொத்தமா இணைஞ்சிருந்துச்சு, சொன்னாலும் மொத்தமா இணைஞ்சிருந்துச்சு. அப்ப வானத்திலிருந்து பூமிக்கு மழையும் பெய்யாது, பூமியிலிருந்து செடி முளைக்கவும் செய்யாது, ஒன்னா இணைஞ்சிருக்குதுங்க, மழை எங்க பெய்யும், செடி எங்க முளைக்கும், அப்ப அதனால வானத்துல இருந்து மழையும் பெய்யாது, பூமியில இருந்து செடியும் முளைக்காது. பிறகுதான் அல்லாஹ் என்ன பண்ணான், ரெண்டையும் பிரிச்சு வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்தான், பூமியில இருந்து செடியை முளைக்க வைத்தான், இப்படித்தான் அல்லாஹ் பிரிச்சான் என்று அதற்கு இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாம். சரி, அவங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன கருத்து இன்னைக்கு உள்ள அறிவியலோட ஒத்து போகுது. இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏராளமான ஞானம் கொடுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க, அவ்வளவு ஞானம் இருந்தும் கூட அந்த ஞானமோ அந்த அறிவோ அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டு அவர்களை தடுக்கவில்லை. இன்னைக்கு நம்மள சிறைய இளைஞர்களை பார்க்கிறோம், மார்க்கம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது, மார்க்கம் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது, அதனால இப்படின்னா என்ன அர்த்தம், இப்படிதான் என்ன அர்த்தம், இப்படி செஞ்சா என்ன மசாலா, இப்படி செஞ்சா என்ன மசாலா. ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி, நோன்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஹசரத் ஒரு சந்தேகம், என்ன சந்தேகங்க, ஒரு மனுஷன் பூமிக்கே வராம சந்திர மண்டலத்துக்கு மேல ராக்கெட் சுத்திக்கிட்டே இருக்கிறான், அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவன் எப்படி தொழுவான் அப்படின்னு கேட்டாங்க. அவன் எப்படி தொழுவான் கேக்குற கேள்வி. அப்ப நான் எப்ப போக போறீங்க, நீங்க எப்ப அப்படி போக போறீங்க, ஏன் இல்ல சும்மா பேச்சு கேட்டேன், ஏன் என்ன தேவை, இப்போ என்ன தேவை, இப்ப அவன் பூமிக்கே வரமாட்டானா, சந்திரமாண்டே சுத்திட்டு இருப்பானா, அவன் எப்படி சொல்லுவான், அட பூமியில உள்ளவங்க எப்படி சொல்லுவான், அதை பத்தி யோசி, ஹயாத்தா இருக்கிற பூமியில இருக்கிற நீ சொல்ல மாட்டேங்கிறான், அதை பத்தி யோசி, இவர் சந்திரமண்டலத்துல சந்திரமண்டலத்தை சுத்திட்டு இருக்காரா, அவர் எப்படி சொல்லுவதுதான். சரி, இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள், இந்த மாதிரி தேவை, இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் கிட்ட வந்தாரு, அதுல சலவாத் ஓதுறோம் இல்ல, ஆமாங்க, அதுல செய்யதான் சொல்லாம சொல்லக்கூடாதா, அல்லாஹும சல்லி அலா சையிதுனா நபீனா மௌலானாங்கிறமே செய்யதான் சொல்லாம சொல்லக்கூடாதா. என்ன தெரியாம இருக்குதா, தொழுவது கட்டாய கடமை, தொழவில்லை என்றால் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், யாரா தெரியாத மனிதர்கள் உண்டா. ஆனா ஏன் ரமலான் நிறைய கூடிய பள்ளி ரமலானுக்கு பிறகு காலி ஆயிடுது, ரமலான் நிறைய கூடிய பள்ளி வாசல் ரமலான் முடிஞ்சு அப்படியே காலி ஆயிடுது, என்ன காரணம் சகோதரர்களே, அப்ப தெரியணுங்கிற ஆசை இருக்குது, ஆனா அமல் செய்யணுங்கிற ஆசை இல்லை, என்ன பிரயோஜனம் அதுல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுமை இன்னி ஆவுது பிக்க மின் ஐனின் லா ததுமா, உன்னுடைய அச்சத்தினால் அழாத கண்களை விட்டு இடத்துல பாதுகாப்பு தருகிறேன், கண் இருந்து அந்த கண் உன்னுடைய அச்சத்தினால் அழவில்லை என்றால் அந்த கண்ணே எனக்கு வேண்டாம், கல்வின் லா தக்ஷா, இதயம் இருந்து அந்த இதயம் உன்னுடைய அச்சம், அந்த இதயத்திலே உன்னுடைய அச்சம் வரவில்லை என்றால், அந்த இதயத்திலே உன்னுடைய பயம் வரவில்லை என்றால் அந்த இதயமே எனக்கு தேவையில்லை. ரவிசிலான சொல்றாங்க, அல்லாஹ்வே நீ அவதுவிக்க மின் ஐனின் லா ததுமா வமின் கல்வின் லா யக்ஷா பயனடையாத கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். நல்ல கல்வி இருக்குது, இந்த ஆயத்து இந்த இடத்துல வருதுங்க, 32வது வசனத்தில் 24வது ஆயத்து எடுத்து பாருங்க, 42வது அத்தியாயத்தில் 74வது ஆயத்து எடுத்து பாருங்க, 85 112 பாருங்க, அதுல அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, எல்லாம் தெரியும் ஆனா அமல் மட்டும் இல்ல. அல்லாஹ் சொல்றான் மஸலுல் லதீன ஹம்மில தௌராத ஸும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா. யாருக்கு யார் வேதத்தை சுமந்து கொண்டு வேதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்தின்படி நடக்கவில்லையோ அவர்கள் புத்தகம் சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். அல்லாஹ் சொல்றான் கமஸலில் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா, பெரும் பெரும் புத்தகங்களை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். கழுதை புத்தகங்களை சுமக்கும், ஆனா புத்தகத்தில் என்ன இருக்குது அது தெரியுமா? அது புரியுமா என்ன இருக்குது? சோதரே, அந்த மாதிரி சமுதாயமா நாம் ஆகிவிடக் கூடாது. எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த அற்புதமான பாடத்தை இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அவங்களுடைய புலமையை பற்றி நிறைய பேசலாம். ஒரு முறை அதற்கு இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்திகாப்ல இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. அப்ப ஏத்திகாப்ல இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வர்றாரு, இப்ன அப்பாஸ் சந்திக்கிறதுக்கான ஒரு மனிதர் வர்றாரு வெளியில இருந்து. வந்த பாவம் ரொம்ப வாடிய முகத்தோட கவலையோட இருக்கிறாரு. அப்ப இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்னப்பா என்னாச்சு ஏன் வாடி போய் இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, சகோதரரே, நான் வந்து ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டியது, அவர் என்ன போட்டு ரொம்ப தொந்தரவுப்படுத்துறாரு, ஆனா அல்லாஹ் மேல ஆணையா எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, நான் எப்படி என்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறேன்னு தெரியல, நான் பெரிய கடன் தொழில மாட்டிட்டு இருக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு வாட்டத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் நிலைமையை பார்த்து இறங்கிடுறாங்க. அந்த நிலைமையை பார்த்து ரொம்ப இறக்கப்படுறாங்க. இறக்கப்பட்டு சொல்றாங்க, சரி அந்த மனிதர்கிட்ட நான் வேணா கொஞ்சம் பேசவா, உனக்கு தவணை தரச்சு நான் வேணா வந்து பேசவா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் பேசி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே இப்ப நான் அப்பாஸ் ரலியல்லாஹு அவசரமா செருப்பத்துக்கு பாட்டிட்டு பள்ளியாசல வெளியே போறாங்க. உடனே கூட இருக்க ஏத்திகாப்பு இருக்கிறவங்க ஓடி வந்து கேக்குறாங்க, இப்ன அப்பாஸ் எங்க போறீங்க, ஏத்திகாப்பு இருக்கிறீங்க, ஏத்திகாப்பு இருக்க பள்ளி விட்டு வெளியே போறீங்களா அப்படின்றாங்க. உடனே இப்ன அப்பாஸ் சொன்னாங்க, வல்லாஹி மா சமியாத்து, வல்லாஹி சமியாத்து மின் அஹ்லி ஹாதல் கபூர், இந்த கபருக்கு சொந்தக்காரர் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை காட்டுறாங்க மஸ்ஜித் நபவியில, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை காட்டுறாங்க, இந்த கபருக்கு சொந்தக்காரர் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த வார்த்தை சொன்னே அழுறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறேன் என்ன தெரியுமா, மன் மஷாலி ஹாஜத்தி மினல் முஸ்லிமீன மின் அஹீஹி, யார் ஒருவர் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியே புறப்படுகிறாரோ, ஒரு நாள் ஒரு இரவு ஒரு நாள் ஒரு இரவு யார் பள்ளிவாசல்ல ஏத்திக்கா இருப்பாரோ, ஜாலல்லாஹு பைனஹு வ பைன நார் ஹனா சலாஸ கலாதீக், அவருக்கும் அவருடைய நரக நெருப்பத்திற்கு மத்தியிலே, அவருக்கும் நரக நெருப்புக்கும் இடையிலே அல்லாஹ் மூன்று பள்ளத்தாக்குகளை ஏற்படுத்தி விடுகின்றான். ஃபீ குல்லி ஹந்தீக்கன், ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி உடையது. ஹதரத் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் சுப்ஹான தஆலா ஒரு இரவு ஒரு பகல் ஏத்திக்காப்பு இருந்தாலே தரும் பொழுது, ஒரு சகோதரனுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வெளியே புறப்பட்டு போனா அல்லாஹ் சுப்ஹான தஆலா பத்து வருஷம் ஏத்திக்காப்பு இருந்த நன்மையை தர்றான், அதனால எனக்கு இந்த ஏத்திக்காப்பு முடிஞ்சு போவதில் தப்பு இல்லை, பத்து வருஷம் ஏத்திக்காப்பு இருந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ன அப்பாஸ் வெளியே போனாங்கன்னு சொல்லி அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சகோதரர்களே, இப்படி சமுதாயத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அற்புதமான மனிதராக அறிவாளியாக அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்த ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் தங்களுடைய 71வது வயதிலே தாயிஃபில் வைத்து மரணம் அடைகிறார்கள். தாயிஃப் நகரத்தில் வச்சு அவங்க வஃபாத் அடைகிறாங்க. சகோதரர்களே, எந்த சஹாபியுடைய வாழ்க்கையிலுமே நடக்காத ஒரு அற்புதமான சம்பவம் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தில் நடக்குது. அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவில கலந்து கொண்ட 70க்கும் மேற்பட்ட மக்கள் அறிவிக்கின்றார்கள். நான் நினைக்கலாம், ஹஜ்ரத் என்ன ஹஜ்ரத் இவ்வளவு நாளா ஒழுங்க சஹாபாக்கள் வரலாறு சொல்லிடுறீங்க, இன்னைக்கு கப்சா விட ஆரம்பிச்சு நினைக்காதீங்க சகோதரர்களே, 70க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர், புகாரி ஷரீஃப் ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாப் புகாரி ஷரீஃபுடைய விரிவுரை, அதனுடைய விரிவுரையாளர், மிகப்பெரிய முஹத்தீஸ், மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் ஹஜரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலிலே பதிவு செய்கின்றார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன தெரியுமா, ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஜனாசாவை கஃபன் துணி போட்ட உடனேயே கபருக்குள்ள இறக்குறாங்க. இறக்குன உடனே சகோதரர்களே வானத்திலிருந்து ஒரு வெள்ள பறவை வேகமா ஓடி வருது. வெள்ள பறவை வேகமா பறந்து வந்து அவங்களோட ஜனாசா அந்த கஃபனுக்குள்ள நுழைஞ்சிக்குது. கஃபனுக்குள்ள நுழைஞ்ச உடனே சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க, என்னடா இது, ஒரு வெள்ள பறவை வந்துச்சு அவங்களோட கஃபனுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, என்னாச்சுன்னு சொல்லி மறுபடியும் கஃபன் எல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க. அந்த பறவை பறந்து போச்சா இல்ல உள்ளே இருந்துச்சா என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. 70 மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அவன ஜனாசாவில் கலந்து கொண்ட 70 மேற்பட்டவர் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு வெள்ளை பறவையை பார்த்தோம், அது அப்படியே பறந்து வந்து ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுனுடைய அந்த கஃபன் துணிக்குள்ள பூந்துகிடுச்சு. அப்புறம் பார்த்தோம் அந்த பறவை எங்க போச்சுன்னே தெரியல, காணா போயிடுச்சு அந்த பறவை. அடக்கம் செஞ்சு முடிஞ்ச பிறகு அவனுடைய கபூர்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அடக்கம் செஞ்சு முடிச்ச பிறகு அவன் கபூர்ல இருந்து யாரோ ஓடுற சத்தம் கேடுச்சு. என்ன தெரியுமா, யா ஐயத்துவன் நஃப்ஸுல் முத்மைன்னா, ஓ நிம்மதி அடைந்த ஆன்மாவே, யா ஐயத்துவன் நஃப்ஸுல் முத்மைன்னா, நிம்மதி அடைந்த நன்மாவே, உம்முடைய ரப்பின் பக்கம், உம்முடைய ரப்பின் பக்கம் நீ சந்தோஷமான நிலையில திரும்பி செல், உன் ரப்பிடத்தில் திரும்பி செல் சந்தோஷமான நிலையில என்ற வசனம் யாரோ ஓதுவது போன்று கேட்டது. அந்த வசனம் தான் இங்க காதல் எழுந்துச்சு, தவிர யார் ஓதுனா எங்களுக்கு தெரியல என்று 70 மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். சோழ இந்த மாதிரி ஒரு அற்புதம் எந்த சகாபியுடைய வாழ்க்கையில் நடக்கல. அந்த அளவுக்கு மார்க்க ஞானத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கை நடத்தினார்கள். தங்களுடைய இளமை பருவத்திலேயே, தங்களுடைய வாலிப பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்து மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதிலும் அந்த மார்க்க ஞானத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதிலும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு ஒரு மிகச்சிறந்த படிப்பினை வைத்திருக்கிறான். நாமும் மார்க்க ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும். சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருள்வானாக. வெறும் பயான் கேட்கக்கூடிய கூட்டமாக, பயான் பண்ணக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல், ஏதோ ஒரு காலத்தில் வாங்கணும் இந்த காலம் விட்டோம் என்று அந்த மாதிரி ஒரு சிவிட்டு கூட்டமாகவோ குருட்டு கூட்டமாகவோ அல்லாஹ் நம்மை ஆக்காமல் எதை கேட்கின்றோம். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தஃகிருக வ நதூபு இலைக்.